ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே நிஜமா, இது போதும் சிரிப்பாய் அன்பே, என் நாடியை செதுக்க வைத்தாய், என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், yeah. கழுதை சொல்கிறேன், உன் உயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வருமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் பலி? கேட்டாலும் வருமா கேட்காத வருமா? your voice. I am singing song. Soup song. Flop song. Future dark. Why this color very color very color very day? Why this color very color very color very day? Mama, not for you. I'll be getting snacks for you. Pa pa pa pa, pa pa pa pa, pa pa pa pa, ma pa pa. Seriously. We don't have choice. Why the colavery, colavery, colavery? Why the colavery, colavery, colavery? ஆக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ. பிணமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் தூரம் போ. நீ தொட்டாயிரமெல்லாம் எரிகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடம் தை உனக்காகும் அன்பே போ. இது வேண்டாம் அன்பே போ. நிஜம் தேடும் பெண்ணே போ. உயிரோடு விளையாட உயிர் செய்தான் அன்பே போ. மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா? என் கனவு கலந்தால் நீ இருந்தாய் என் பேரும். நீ தொட்டாய் இளமெல்லாம் எரிகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ. அன்பே போ. நிஜம் தேடும் கண்டே போ. உயிரோடு விளையாட பிரி செய்தான் அன்பே போ.